நாட்டுக்குள்ள நம்ம பத்தி கேட்டு பாருங்க. நாட்டுக்குள்ள நம்ம பத்தி கேட்டு பாருங்க. அம்மம்மா இவர் தான் சூப்பர் ஸ்டாருங்க. கண்ணும்மைனா என்னோட ஆட்டம் எப்படி, உங்க ஸ்டைலு என்னான்னு காட்டு இப்படி. நாட்டுக்குள்ள நம்ம பத்தி கேட்டு பாருங்க. கேட்டுக்கோ, இத கேட்டா ஜக்கம் நாம் மீச துடிக்கும். உன்ன பாத்தா கண்ணாலி நாட்டுக்குள்ள நம்ம பத்தி கேட்டு பாருங்க. அம்மம்மா இவர்தான் சூப்பர் ஸ்டாருங்க. ஏய் நாட்டுக்குள்ள நம்ம பத்தி கேட்டு பாருங்க. அம்மம்மா இவர்தான் சூப்பர் ஸ்டாருங்க. கண்ணும்மை நான் என்னோட அட்டையப்படி ஸ்டைலு